அண்ணா, இனிமே சட்டசபையில வாய திறக்க மாட்டனா? அப்படியா? சத்தியமாண்ணா? வாய் இருந்தா தானே திறப்ப அண்ணா. நம்ம ஆளுங்களுக்கு வாய் தான் பிரச்சனை. பழக்கம் இல்ல, எது தவறு எதனும் இல்ல, இது ஜபதலையும் இல்ல, தெளிவில்ல கவலும் இல்ல.